లక్ష్మీనాథ సమారంభాం నాథ జామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహ తత్సలితరాని త్రణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతో శ్రేక సింధు రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితా యువతే స్తనయ విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానామాద్యస్య న కులపతే వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నాం విశుద్ధ విజ్ఞాన గణ స్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధ దీక్షం దయానిధిం దేగభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే జయత్యాశ్రిత సంత్రాస ద్వాంత విద్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కర సర్వేభ్య నమస్కారం. రఘువీర గద్యతుల ఇన్నిలిరుంది కిష్కిందా కాండం ఆరంభం 42వ చూర్ణికై ప్రపంచన తనయ భావుక భాషిత రంజిత హృదయా ప్రపంచన తనయ భావుక భాషిత రంజిత హృదయా. இன்னிலிருந்து சக்கரவர்த்தி திருமகனோட அற்புதமான ஒருத்தர் பற்றியும் பார்க்க போறோம். ராமதூதன் எப்படி இருப்பார் அப்படின்றதுக்கும், சிஷ்யன் சர்வதா ஆச்சாரிய வந்தனம் எப்படி பண்ணின்றிருப்பான் அப்படின்றதையும் நாம பார்க்க போறோம். ஒரு சிஷ்யனை சுவாமியாக லோகத்துல கொண்டாடுறதுன்றது ஹனுமான் விஷயத்துல மட்டும்தான் நடக்கும் இன்றளவும். அந்த அளவுக்கு சிஷ்ய லட்சணம் பூர்த்தியாக பொருந்தினவர் யாரு அப்படின்னு கேட்டால் சிறிய திருவடி மட்டும்தான். எங்கேயுமே பார்த்தால் வால்மீகி பகவானும் சரி மற்றவர்களும் சரி, இவரை பத்தி பேச ஆரம்பிச்சாலே அவளுக்குள்ள ஒரு உற்சாகம் பிறந்துடுறது. எப்படி சக்கரவர்த்தி திருமகனை பத்தி பேசினால் அவளுடைய கவித்துவமானது நல்லா நிரூபணம் ஆறுதோ, அதுபோல ஹனுமான பத்தி பேசுற சமயங்கள்லாம் கூட அவளுடைய கவித்துவமானது அத்தியந்தம் நிரூபணமாறுது. இப்பேற்பட்ட கவிகள் ராமனுக்கு கொடுத்த அதே மரியாதைய ஹனுமானுக்கும் கொடுக்கிறார் கிரந்தங்கள்ல. ஏன் அப்படின்னால் அவருடைய குணம் ஒருத்தரை முன்னாடியே சொன்னோம், ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னால் அதற்கு காரணம் அவருடைய குணம். ஒருத்தரை நமக்கு பிடிக்கல அப்படின்னால் அதனுடைய காரணம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணமில்லா தன்மை. சக்கரவர்த்தி திருமகன் நமக்கு பிடிச்சிருக்கு அவனுடைய கல்யாண குணங்கள், அதுபோல வாயு புத்திரனையும் நமக்கு பிடிச்சிருக்கு அவருடைய குண நற்குணங்கள். இதுதான் காரணமே தவிர வேற ஒன்னும் காரணமாக அமையல. இப்போ பிரபஞ்சன தனைய பாவுக்க பாஷித்த ரஞ்சித ஹிருதயா, வாயு புத்திரனா இருக்கக்கூடிய அந்த ஹனுமான் நல்ல க்ஷேமங்கரமான வார்த்தைகளாலே ஒரு சேர்க்கப்பட்ட கழிக்கப்பட்ட உள்ளத்தை உடையவன் யாருன்னா ராமன். சந்தோஷப்படுறான், அப்படியேப்பட்ட ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இந்த மாதிரி இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், அதாவது ராமனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் இவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு, வாயு புத்திரனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு. கம்பனே கொண்டாடுறார், யாருகள் இச்சொல்லின் செல்வன் அப்படின்னே சொல்றார். கபந்தனாலே தெற்கே நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ராமலட்சுமணர்கள் பம்பா நதியை தாண்டி வரார். மத்தங்கர் சாபத்தினாலே சுக்ரீவனுடைய அண்ணாவான வாலி நெருங்க முடியாத ஒரு ரிஷ்யமுக பர்வத்தம் அங்க இருக்கு. அந்த ரிஷ்யமுக பர்வத்தில சுக்ரீவன் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த கதையெல்லாம் நம்ம வாலி மோட்சத்துல பார்க்கலாம். அப்பேற்பட்ட சுக்ரீவனுக்கு ஹனுமான் துணையாக இருக்கிறார். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சுருயதாம் ராமவக்ஷாமி அப்படின்னு ஆரண்ய காண்டத்துல கபந்தன் சொன்னதை இங்க நினைவுபடுத்தி பார்த்தால், சுக்ரீவனை போய் பாரு, உனக்கு எல்லாமே நடக்கும். கச்ச சீக்கிரமிதோ ராம சுக்ரீவம் தன் மகாபலம் வயசியந்தம் குரும் க்ஷிப்ரம் இதோ கத்வாத்ய ராகவே. ராகவா சீக்கிரமா போய் பாரு, சுக்ரீவனை போய் பாரு, உனக்கு வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. உடனே சுக்ரீவனை பார்க்கறதுக்காக லக்ஷ்மணனும் ராமனும் கிளம்பி வர, கிளம்பி வரும்போது பார்த்தால் அது ஒரு பர்வத்தம், பம்பா நதியை பத்தி வர்ணிச்சிருக்கா. பம்பா நதி கரையில போறா. சதாம் புஷ்கரிணீம் கத்வா பத்மோத்பலஜ சாகுலாம் ராம சௌமித்ரஸ்திரி சகிதஹாம் விலலாபா குலேந்திரியஹாம். பம்பா நதி ஆச்சரியமா இருக்கு, தாமர புஷ்பங்கள்லாம் இருக்கு, நீலோத்பல புஷ்பங்கள்லாம் இருக்கு, மீன்கள் எல்லாம் தாவி குதிக்கிறது. தாமர புஷ்பத்துல மீன் விளைச்சே பார்த்தால் ராமனுக்கு சீதா பிராட்டியுடைய ஞாபகம் வருது. தாமரை முகத்துல மீன் போன்ற கண்களுக்கு கண்களோட இருப்பலாம் திருஷ்டாந்த சொல்றார் வால்மீகி. அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடத்துல. இதெல்லாம் பார்த்தவொடனே ராமன் புலம்ப ஆரம்பிக்கிறார். பம்பா நதியை பார்த்து சீதையினுடைய ஞானம் எண்ணம் ஏற்பட்டிருத்தோம்னா, இந்த காவிரி கரையில திருக்குடந்தாண்டவன் சொல்ற காவிரி கரையில தென்னை மரங்கள்லாம் ஆச்சரியமா இருக்குமா. அதை பார்த்தவொடனே ஸ்ரீரங்கத்துல இருக்க எல்லாருக்குமே ரங்கநாதன் ஞாபகம் வருமா. வண்டினம் உரளும் சோலை மயிலும் ஆளும் சோலை கொண்டல் மீதனம் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்னா மிண்டர் பாய்ந்தொன்னும் சோற்றை விளக்கி நாய்க்கிடுமின்னே. இப்பேற்பட்ட லக்ஷ்மணா இங்க பாரு, பரதனை விட்டு பிரிந்த துக்கம், சீதையை விட்டு பிரிந்த துக்கம், இது எதுவுமே எனக்கு இல்லை, ஆனா அந்த பம்பா நதி அவ்வளவு நன்னா இருக்கு பாருன்ற ராமன் இப்படியே புலம்பின்றே இருக்கார். பிராட்டியனுடைய ஒரு இதுல இதே மாதிரி பிரிவுல புலம்பின்றே இருக்கார். இப்படி புலம்பின்றே இருக்கும் பொழுது அந்த இடத்துல பார்த்தால் ரிஷியமூக பர்வதத்துக்கு வரா. இந்த ரிஷியமூக பர்வதம்ன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஹயாஸ்பெட், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹயாஸ்பெட்னு சொல்ற. ஆச்சரியமா இருக்க இவா ரெண்டு பேரை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போயிட்டாள். அந்த மலையிலேருந்து பார்க்கிறாள், வாலியால அனுப்பப்பட்டவர்கள் போல இருக்கே அப்படி, மிக பராக்கிரமசாலி போல இருக்கே அப்படின்னு. வாலி வர முடியாத காரணத்தினாலே இவா ரெண்டு பேரும் அனுப்பிச்சாம் போல இருக்கே அப்படின்னு இப்படி இருக்கா பார்த்த உடனே பயே சர்வேகி பிப்யதி பிப்யதி, எல்லாரும் பயப்படுறா. அட பைத்தியம், பயம் இருந்தா எதை கண்டும் பயப்படுறா லோகத்துல. ஹனுமான் சொல்ற, நான் போய் பார்த்துட்டு வரேன். தௌது திருஷ்ட்வா மகாத்மானோ பிராதரோ ராம லக்ஷ்மணோ வராயுத தரோ வீரோ சுக்ரீவ சங்கிதோ பவத். வால்மீகி சொல்றார், ராமலக்ஷ்மணால பார்த்தாலாம் சுக்ரீவன் பயந்தான். பயந்த உடனே நான் பார்த்து தெரிஞ்சுட்டு வரேன்ட்டு கிளம்புறார். கபி ரூபம் பரித்தியஜ ஹனுமான் மாருதாத்மஜ பிக்ஷு ரூபம் தத்தோ பேஜே ஷட புத்தி தியா கபிஹி. குரங்கு ரூபத்தை விட்டுட்டு பிக்ஷு ரூபத்தை எடுத்துட்டான். இங்க நிறைய விசாரம் வேற பெரியவாள் பண்ற, எப்படி பிக்ஷு ரூபத்தை எடுத்துமா, சன்னியாசியா இருந்தானா பிரம்மச்சாரியா இருந்தானா கேள்வி நிறைய கேட்கிறார் இந்த இடத்துல. பார்த்த உடனே அவர் கேட்கிறார், ரொம்ப அழகாகவே கேட்கிறார், இந்த மாதிரிலாம் பேச முடியுமான்னு ராமன் ஆச்சரியப்படுறார் அவர் பேசுறத பார்த்து. கம்பன் சொல்றான், யாருகள் இச்சொல்லின் செல்வன்ற, சொல்லின் செல்வன் யாருன்னு கேட்டா ஆஞ்சநேயர்னா கம்பன். அந்த அளவுக்கு ஆஞ்சநேயர் பேசுற அழகே தனியா இருக்குன்னு. யாருன்னு கேக்குறாங்க, நான்கு வேதங்கள் ருகெஜு சாம அதர்வணன் சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள், அதற்கு ஆறு அங்கங்கள் சிக்ஷா வியாக்கரணம் சந்தசு நிருக்தம் ஜோதிஷம் கல்பம்னு சொல்லக்கூடிய ஆறு அங்கங்கள், 32 பிரம்ம வித்யைகள், அதே மாதிரி 14 சாமானிய வித்யை வித்யா ஹேதா சத்துர்தசன் சொல்லக்கூடிய 14 சாமானிய வித்யைகள், 32 பிரம்ம வித்யைகள், ஆய கலைகள் 64, 9 விதமான வியாக்கரணங்கள், ஐந்திரம் சாந்திரம் சொல்லக்கூடிய 9 விதமான வியாக்கரணம், இது எல்லாத்தையும் வாசித்த ஒருவனால் தான் இவ்வளவு அழகா பேச முடியும் போல் இருக்கே. யார் இவ வேத கடலோ அப்படின்னா யார் இப்படி பேசுறாரு? இந்த மாதிரி பேசுறதுக்கு யாரு தெரியும்? நன்னா பேச, நன்னா பேசன்னு கேக்குறாரு. பிரதிபாஷஸ்வ சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம் வாக்கியஜம் மதுரை வாக்கியை ஸ்னேகயுக்தம் அறிந்தம. எப்படி பேசுறான் பாரு, எப்படி பேசுறான் பாரு. நான்ருக் வேத வினீதஸ்ய நாயஜுர் வேதாரினா நாசாம வேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருத்தம் அனேன பகுதா ஸ்ருதம் பகு வியவஹாரதானேன நகிஞ்சித் அபிஷப்தே சப்ததிம். நமுக்கே நேத்திரையோர் வாபி லலாட்டே சபுவோஸ்ததா அந்யேஷ்வபி சகாத்ரேஷு தோஷ சம்விதிதி க்வசித். இந்த மாதிரிலாம் யாரா பேச முடியும்னு கேக்குறா லக்ஷ்மணனை பார்த்து. ரிக்வேதம் பூராவும் அத்தியனம் பண்ணிருக்கான் போல இருக்கே. ரிக்வேதம்ன்றது ரொம்ப கவலை பாயுமா திருக்குடந்தாண்டவன் சொல்ற கவலையே இல்லாம அவன் பாட்டு விஷயத்த சொல்லிண்டே இருக்காரு. தாரதாரியா பேசுறா எஜுர்வேத மாதிரி. அதோட விட்டாலும் அவன் பேச்ச பாரு, பாடுறா போல இருக்கு, சங்கீதமா இருக்கு, சாமவேதத்தையும் அத்தியனம் பண்ணிட்டான் போல இருக்கு. வியாக்கரண பிழையே கிராமர் மிஸ்டேக்கே இல்லாம பேசுறான். எல்லா வியாக்கரணத்தையும் அத்தியனம் பண்ணிட்டான் போல இருக்கு. இத மாதிரிலாம் பேசுறவா யார் இருக்கா லோகத்துல சொல்லு? இந்த மாதிரிலாம் ஒருத்தர் பேச முடியுமா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசுறானா இவருக்கெல்லாம்? இவர் யாருன்னு பார்த்தாலே தெரியுறதே. இந்த மாதிரி ஒருத்தர் வச்சிருக்காருன்னா சுக்ரீவன், இவரை மந்திரியா வச்சிருந்திருக்காருன்னா அந்த சுக்ரீவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்ற ஹனுமான் பார்த்து ஸ்லாகிச்சு நிக்கிறதோட இன்னையோட இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு கொஞ்சம் மிச்சத்தை சுக்ரீவனோடு சேர்த்து ஹனுமான் பிரபாவமும் விஸ்தாரமா சொல்லலாம். நாளைக்கு சுக்ரீவ சரணாகதி. தாசன்.